ధర్మద్రుహం సకల దుష్కృతి సార్వభౌమం ఆత్మాన విజ్ఞం అనుతాపలవోజ్జితం మాం వైతానసూకరపతేశ్చరణారవిందే సర్వం సహేనను సమర్పయితుం క్షమాత్వం. శ్రీ భూస్తుతి 30వ పద్యం. இந்த பத்தியம் மூலமா தன்னுடைய நைச்சன சந்தானத்தை வெளிப்படுத்துறார். தான் அகிஞ்சனன்றதையும் சூச்சிப்பிக்கிறார். மேல கீழே சொல்லப்பட்ட பத்தியங்கள்ல ஒரு பாபம் பண்ண ஜீவாத்மா எம்பெருமான அடையிறதுக்கு தயங்குறான், அல்லது எம்பெருமான் வந்து அவனால் அடையும்படியா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பாபம் பண்ண ஜீவாத்மாக்கள்ல அடியன்தான் முதல்ல இருக்கின்ற மாதிரி அழகா தன்னுடைய நைச்சான சிந்தானத்தை வெளிப்படுத்துறார். தர்ம துரோகம்னு சொல்றார். அதாவது இவ்வளவுக்குள்ள ஒரு போட்டி ஆள வந்தார். நான் தர்ம நிஷ்டோஸ்மின்னு சொன்னார். அது கர்மயோகம் பண்ணலன்றதுக்கு அர்த்தமானா கூட நான் தர்ம நிஷ்டகன்னு சொன்னார் சுவாமி. இங்க தர்ம துருகர் தர்மம் பண்ணலன்றது இல்லை, தர்மம் பண்றவாலையும் பண்ண விடமாட்டேன்ற அர்த்தத்தில் அவா காரியத்தையும் கெடுப்பவன்னு அவ்வளவு தகுதிய விஜாபனம் பண்றார் சுவாமிக்கு. இது பொருந்தாதுன்னா கூட அடியவங்களுக்கு இந்த பத்தியத்தை அனுசந்தானம் பண்ணிச்சு நம்மளுடைய தாழ்ச்சி நமக்கு வழிபடுறது. இந்த தன்னுடைய அந்த அதாவது தயா சதகத்தில் சொன்ன சில பதங்களை இங்கேயும் சுவாமி அனுசந்தானம் பண்றார், அதை நான் விஜாபிக்கிறேன். அதுக்கு பொருத்தமா பூமி பிராட்டிய சர்வம் சகேன்னு சம்போதனை படுத்தார், வெளிச்சொல் போட்டிருக்கார். அனைத்தையும் சர்வம் சகான அனைத்தையும் பொறுப்பவள், சர்வம் சகேன்னு போட்டிருக்கார். க்ஷமான்ற பதத்தை சக்தியுடையவள் அர்த்தத்தில் க்ஷமான பூமி தேவி துவம் க்ஷமா நனு அப்படின்னு முடியறது. நீ பொருத்தமானவள் என்றோ, நீ சக்தி உடையவள் என்றோன்னு அழகா முடிக்கிறார். இப்ப நம்ம பத்தியத்தை அனுபவிக்கலாம். சர்வம் சகே, சர்வம் சகேன்னு சம்போதன பதம், சர்வம் சகான்னு ஆகாரந்த ஸ்ரீலிங்க பதம், ரமாக்கு ரமேதான் வந்து சம்போதன பதம். அது மாதிரி ரமேன்னு ஸ்ரீராம ராம ராமேதி ரமே சொல்றது, அந்த ரமே ராமேவும் அதே அர்த்தம் தான். அந்த மாதிரி சர்வம் சகே பூமி பிராட்டியே, நான் எப்படி இருக்கேன், தர்ம துருகம் மாம், இதெல்லாம் மாம்க்கு வந்து அன்பையை மாறுது. மாம் சமர்ப்பயித்தும் துவம் க்ஷமானுன்னு முடிக்க போறோம். அந்த மாம் என்னைக்கு இதெல்லாம் அன்பயமாகும், இது விசேஷனம். தர்ம துருகம்னா தர்ம காரியங்களை கெடுப்பவனான என்னை. தர்மம் பண்ணலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற யாரு பண்ணாலும் எனக்கு பொறுக்காதுன்றது. இந்த துருகுன்றதுக்கு இந்த தாத்துக்கு கெடுத்தல், அதாவது துரோகம், அதாவது அது ஒரு அசூய சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ யாரு பண்ணாலும் பொறுக்காது எனக்கு, அதனால போய் தடுத்துருவேன்றார். ஸோ தர்ம துருக அகம் தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம்ங்கிறார். இது நம்ம தயாசதகத்தில் 29வது பத்தியம் பார்க்கச்சே, மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே. துஷ்கிருதி அப்படின்னு சொன்னா துஷ்கிருத்தின்னு சொன்னா கெட்ட காரியத்தை செய்பவன், பாபின்னு அர்த்தம். சகல துஷ்கிருத்தின்னு போட்டுனர், எல்லா துஷ்கிருத்தையும் எடுத்துட்டோம்னா நான் தான் சார்வபௌமஹா, அஹமஸ் நியபராத சக்கரவர்த்தி சொல்லிண்டார் 30வது பத்தியத்தில் தயாசதகத்தில். அது மாதிரி அபராதங்கள் செய்வதில் நான் தான் தலைவன், நான் தான் முடிசூடா மன்னன். அது மாதிரி இங்கேயும் சகல துஷ்கிருதி சார்வபௌமம், அனைத்து துஷ்கிருதிகள் பாபிகள்ல அடியன்தான் அவளுக்குலாம் தலைவன் ரீதியில விஞ்ஞாபிக்கிறார். அப்படிப்பட்ட மாம் சார்வபௌமம் மாம். அப்புறம் போட்டிருக்கார் ஆத்மான விஜ்ஞம், அதாவது ஆத்ம அனபிக்யம். அபிக்யானா ஒரு ஞானம், எண்ணம் அல்லது ஞானம் வச்சுக்கலாம். ஆத்ம அனபிக்யம் சொன்னதுனால ஆத்ம ஜானத்தை பெறாதவன், அடையாதவன். இதில் ஆத்மன சப்தம் ஜீவ பரமாத்மனோகோ ரெண்டு பேருக்கும் காமன் அது. ஜீவாத் அதாவது என்னுடைய என் சுரூபம் எனக்கு தெரியாது, பகவானுடைய சுரூபம் எனக்கு தெரியாது, பரமாத்ம சுரூபம் நான் அறியேன். அப்ப ஆத்ம அனபிக்யம் அப்படின்னா அதை அறியாத என்னை. அதே பதத்தை நம்ம தயாசத்திரத்திலையும் பார்க்கலாம். அங்கேயும் ஆத்மா அனபிக்யம்ன்றத அழகா அங்க பயன்படுத்தியிருக்கார். அபிஜித நிஜ யோக க்ஷேமம் ஆத்மானபிக்யம்னு 32வது பத்தியத்தில். அப்படிப்பட்ட என்னை மேலும் சரி இத்தனை நாள் இப்படி இருந்துட்டோமே, இனிமேலாவது நல்லதை பண்ணுவோம். ஒரு வருத்தத்தோட சோகம் விபாக்காவசரே முக்கந்த கிரந்தாமின்னர். அங்கேயும் ஆளவந்தாரும் நனிந்திதம் கர்ம ததஸ்திலோகே சஹசிரஷோ என்ன மயா விதாயினர். இந்த லோகத்துல எந்த கெட்ட செயலுமே இல்லை, எதனா பலவாட்டி பண்ணாம இருக்கிறதுனர். என்ன தாத்துலன்னா எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன்னர், ஒன்று கூட நான் விடல, மொத்தத்தையும் பலவாட்டி பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட நான் கிரந்தாமின்னர். இங்க சுவாமி சாதிக்கிறார் அனுதாப லவோஜிதம். அப்படி அனுதாபமே இல்லையா, இவ்வளோ பாபத்தை பண்ணியிருக்கோமே, நம்ம திருந்தன்ற எண்ணம் நமக்கு இல்லையன்றதே இல்லையா, இருக்கேன் வரலையா, என்ன பண்றாரா, மேலே மேலே பண்ணிட்டு இருக்காரா. அனுதாபம்னு பச்சாத்தாபம், லவன லேசு அதாவது ஒரு சிறிய அளவு, உஜிதம்னா இல்லாததுன்னு அர்த்தம். சிறிதளவு கூட பச்சாத்தாபம்ன்ற எண்ணமே இல்லாத என்னை அப்படின்றார். மாம் இதெல்லாம் மாம்க்கு விசேஷனம். தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிக்யம் அனுதாப லவோஜிதம் மாம். இப்படிப்பட்ட என்னை வைத்தான சூக்கர பதேகே. வைத்தானம்னா யஜ்ய சம்பந்தி, யஜ்ய வராகனுக்கு வைத்தான சூக்கரன் போட்டிருக்க. சூக்கரம்னா அந்த வராகத்தை குறிக்கிறது. ஸோ வைத்தான சூக்கர அப்படின்னா யஜ்ய வராகன் அர்த்தம். அப்படிப்பட்ட வைத்தான சூக்கர பதேகே, அவன் யார், உன்னுடைய கணவன். பதேகேன்றது ஷஷ்டி ஏக வச்சனம். அவனுடைய சரணார விந்தே திருவடி தாமரையில், சப்தமி பக்தி ஏகவச்சனம், திருவடி தாமரையில் சமர்ப்பயித்தும். சமர்ப்பயித்தம்னா சமர்ப்பணம் செய்வதற்கு, துமந்தம் படித்தும்னா படிப்பதற்கு, சமர்ப்பயித்தும்னா சமர்ப்பிப்பதற்கு கொண்டு சேர்ப்பதற்கு. துவம் க்ஷமா நனு அப்படிங்கிறார். நனுன்னு சொன்னா அல்லவோன்ற அர்த்தத்துல உபயோகமாகும். நீ சக்தி உடையவள் அல்லவோ அப்படின்னு கேட்கிற மாதிரி, அதனால் நான் உன்னிடம் சரணம் செய்கிறேன், நீ என்னை அவனுடைய திருவடி வாரத்தில் சேர்த்து விடுன்னு சொல்றார். இதுல நிறைய துணிக்கிறது, அதாவது என்னையே சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் மிச்ச பேர்லாம் கேட்க வேண்டான்ற ரீதியில அப்படியும் இதெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அர்த்தத்தை. ஆகும் போது அர்த்தம் என்னன்னு கேட்டா, எந்த எம்மா பாவியர்க்கும் சொல்ற மாதிரி எப்படிப்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் பூமி பிராட்டி வந்து அவன் மேல ஒரு கருணை கொண்டு எபெருமானிடத்தில் சேர்த்து விடுகிறாள். தாத்பரியமாறுது அண்மைத்த பதம்னா சர்வம் சகே தர்ம துருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிக்யம் அனுதாப லவோஜிதம் மாம் வைதான சூக்கரபதேகே சரணாரவிந்தே சமர்ப்பயித்தும் துவம் க்ஷமானனு அப்படின்னு கேட்கிறார். சர்வம் சகே பூமி பிராட்டியே, அல்லது அனைத்தையும் பொறுப்பவளே, தர்ம துருகம் தர்ம காரியங்களை கெடுப்பவனான என்னை, சகல துஷ்கிருதி சார்வபௌமம் அனைத்து விதமான பாபிகள்லையும் நான் தான் சக்கரவர்த்தியா இருந்துருக்கேன், அப்படிப்பட்ட என்னை. ஆத்மானபிக்யம்னா ஆத்ம அனபிக்யம், என்னுடைய சுரூபமோ அல்லது எம்பெருமானுடைய சுரூபமோ எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட என்னை. அனுதாப லவ உஜிதம், அனுதாப லவோஜிதம்னு சந்தியில் அப்படியா இருக்கு, லவ உஜிதம் லவோஜிதம், எந்த விதமான பச்சாத்தாபமும் இல்லாத மேல மேல பாபங்களையே பண்ணி கொண்டிருக்கிற என்னை வைக்கான சூக்கர பதேகே, யஜ்ஞ வராக பெருமானுடைய சரணார விந்து திருவடி தாமரையில் சமர்ப்பயித்தும் சமர்ப்பிப்பதற்கு துவம் க்ஷமானனு, நீ சக்தி உடையவளன்றோன்னு அழகா இந்த 30வது பாசுரத்துல சுவாமி தந்தைய நெய்ச்சான சந்தானத்தை முன்னிட்டு நமக்கும் சூச்சிப்பிக்கிறார் எப்படி பிராட்டியிடம் பிரார்த்தனை செய்வதுன்னு. இதுதான் 30வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்கு.